மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மாநல்ல நைய குமங்களம் மங்களம் ஜெய மங்களம் மா கிருஷ்ண சுவாமிக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மா கிருஷ்ண சுவாமிக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மாநல்ல நைய குமங்களம் மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மாநல்ல நைய குமங்களம்.